நீன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை, வழி எங்கும் உந்தன் முகந்தி கூட இங்கே சுகந்தான். தொடுவானம் சிவந்து போகும், தொலை தூரம் குறைந்து போகும், கரைகின்ற நொடிகளில் நான் நெருங்கி வந்தேனே. இனி உன்னை பிரிய மாட்டேன், துளி தூரம் நகர மாட்டேன், முகம் பார்க்க தவிக்கிறே என் இனிய பூங்காற்றே. ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, என் சென்றாய் சென்றாய் நீங்கி, நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. ஓ நீ இன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை, உன்னை காணும் நேரம் வருமா, இரு கண்கள் மோட்சம் பெறுமா. விரலோடு விழியும் வாடும், விரைகின்ற காலும் நோகும், இருந்தாலும் வருகிறே உன் மடியில் நான் தூங்க. என்னை வந்து உரசும் காற்றே, அவளோடு கனவில் நேற்று கை கோர்த்து நெருங்கினே, கண்ணடித்து நீ ஏங்க. ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, என் சென்றாய் சென்றாய் என்னை நீங்கி, நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி, உயிரை உயிரை நீ ஏந்தி, என் சென்றாய் சென்றாய் என்னை நீங்கி, நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. லாய் லாய் லாய் சுவா, லாய் லாய் லாய் சுவா, லாய் லாய் லாய் சுவா, லாய் லாய் லாய்.